நண்பனின் கதை இது. ஒரு நண்பனின் கதை இது. நண்பனா பகைவனா பாடினா புரியலாம் நான் பாடவோ. ஒரு நண்பனின் கதை இது. ஒரு நண்பனின் கதை இது.